பத்மாசுதனி பாடினாள், ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனி பாடினாள். முத்து சரங்கள் குலுங்கிட ரத்னமாலை அசைந்திட, முத்து சரங்கள் குலுங்கிட ரத்னமாலை அசைந்திட, முத்து சரங்கள் குலுங்கிட ரத்னமாலை அசைந்திட. சுற்றிலும் சகிகள் விளங்கிட மெத்தவும் மதுராம்பிகே, சுற்றிலும் சகிகள் விளங்கிட மெத்தவும் மதுராம்பிகே. ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனி பாடினாள். மதிமுக மந்தஹாசமாய் மன்னனிடத்தில் நேசமாய், மதிமுக மந்தஹாசமாய் மன்னனிடத்தில் நேசமாய், மதிமுக மந்தஹாசமாய் மன்னனிடத்தில் நேசமாய். பாஸ்கரன் புகழ் பிரகாசமாய் பரதேவதை உல்லாசமாய், பாஸ்கரன் புகழ் பிரகாசமாய் பரதேவதை உல்லாசமாய். ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனி பாடினாள், ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனி பாடினாள்.